శ్రీమదే శ్రీవరాహ మహాదేశిగాయ నమః శ్రీమతే రంగరామానుజ మహాదేశిగాయ నమః శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశిగాయ నమః శ్రీమతే నిగమాంత మహాదేశిగాయ నమః శ్రీమతే భవదేవాశ్చహారాయ మహాదేశిగాయ నమః శ్రీమతే భగడభూషణ మహాగురవే నమః శ్రీతరంగ మహానందినీ హేమాబ్జ నాయికా సమేత శ్రీదేవనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీ అలన్మేల్మంకా నాయికా సమేత శ్రీ శ్రీనివాస పరబ్రహ్మణే నమః శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం చదాహృతి శ్రీరుండు తూప్పులు తిరువేంకటముడయాన్ పారండొన్న పడమొழியுள் ஓருண்டுதானே அயமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானையிறப்போம் அளவும் வாழ்வு. ஸ்ருமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹ. ஆசிகால ஒரு 10-15 நாள் கேட்டு சந்திக்கிறோம். நடுல சில பகவத் கைங்கிரங்கள், ஆச்சார கைங்கிரங்கள், அதனால சத்த விராமம் ஆயிடுத்து க்ஷமாபணங்கள் சமர்ப்பயாமி. நேற்றைய பாசுரம், 42வது பாசுரம் அனுபவித்தோம் சுவாமி தேசிகனுடைய தேவசதகத்திலே. பிராஜாபத்திய பிரகதி உபவம் பிரேட்ச பரியாய துக்கம்னு சாய்த்தார் சுவாமி. அந்த பாசுரத்தில் சொல்லப்பட்ட விஷயமானது, இந்த லோகத்திலே பிரம்ம பதவி, இந்திர பதவி இத்தியாதி பதவிகளெல்லாம் ரொம்ப பெருமையுடையதுன்னு சொல்றது சாஸ்திரம். ஆனா அவையெல்லாம் துக்கங்களின் ஒரு மாற்று உருவங்களாகவே இருக்குன்னு சொல்ற. இந்த பதவியெல்லாம் வேண்டாமல் இந்திரலோகமாலும் பதவி வேண்டேன்னு ஆழ்வார் அசவர்ணபாரி நமக்கெல்லாம் சுவாஸ்வதமான ஒரு பயனை கொடுக்கக்கூடியதான இந்த பிறவி அறுத்து மறுபிறவி அறுத்து அழியாமானில் வைக்கமான திருமலையை நாம் அடைய ஆசைப்பட்டு அந்த திருமலையிலே ஏதேனும் ஒரு வஸ்துவாக நாம் பிறந்து அந்த தயாதேவியினுடைய கடாட்சத்தை பருக வேண்டும் என்று சுவாமி தேசிகன் சாதிச்சார். இது 42வது ஸ்லோகம். அது ஏன் சொன்னாக்கா, இந்த யமுனை கரையிலே ஏதாவது உருவத்தை நாம் அடைய வேண்டும் என்று இந்த நந்தன் புழக்கடை இருந்த மரங்களும் கூட முக்தி பெற்றதுன்னு சொல்றார். அதாவது புல்லரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும் நற்பாலுக்கு இத்தனான் நான் முகனா பெற்ற நாட்டிலே. இந்த சுவாமி தேசிகன், இந்த சுவாமி நம்மாழ்வாருடைய வாக்கை சுவாமி தேசிகன் கையில் எடுத்துட்டு இந்த ஸ்லோகத்திலே சாய்கிறார். இதெல்லாம் கொடுக்கக்கூடியதான் அதி அற்புதமான க்ஷேத்திரமான திருவேங்கடத்திலே எம்பெருமான் பொன்மலமேல் ஏதேனும் ஆவேனே என்ற ரீதியிலே நாம் இருக்கும் பட்சத்திலே அவனுடைய திவ்ய கடாட்சம் நம்மேல் பட்டு நமக்கு சாஸ்வதமான நல்பதம் கிடைக்கும்னு அந்த ஸ்லோகத்திலே சாய்ச்சர். இன்றைய தினம் 43வது ஸ்லோகம் பிராப்தமாது நமக்கு. நாபி பத்மஸ்புரண சுபகா நவ்ய நீலோத்பலாபா கிரீடா சைலம் கமபி கருணே ஷின்வதி வெங்கடாக்கியம் சீதா நித்யம் பிரசதநவதி சத்ததானவாக்கியா திவ்யா காசித் தயதி மகதி தீர்கிகா தாவகீனா. அற்புதமான ஒரு ஸ்லோகம் கொடுத்திருக்க சுவாமி தேசிகன். ஷத்தானாவகாஹயா அவகாஹ்யா, ஷத்தை உள்ளவர்கள் என்ன பண்ணுவோ அவர்களாலே அனுபவித்து நீராடக்கூடிய விஷயமாக இந்த நடவாபியான எம்பெருமான் இருக்கான்னு சொல்ற. அந்த இடத்துல அப்படிப்பட்ட அவருடைய ரூபமானது இருக்குன்னு சொல்ல சாதிச்சாரு சுவாமி தேசிகன். நாபி பத்மஸ்புரண மலர்ந்த தாமரைப்பூவினாலே அழகானதும் ரொம்ப நூதனமான நீலோத்பல புஷ்பத்தினுடைய காந்தியை உடையதுமாயும், அப்படி காந்தி மட்டும் இருந்தா போறாது, அழகு மட்டும் இருந்தா போறாது, ஒரு குளிர்ச்சியும் வேணும் அப்படின்னு சொல்றார். குளிர்ச்சி மட்டும் போதுமானா இல்ல, ஒரு தெளிவு வேணும். அந்த தெளிவையும் தடாகத்தில் தெளிந்த நீரோடையாகவும், அது என்றும் பெற்றதும் நித்தியம்னு பதம் போட்டிருக்க சுவாமி. சீதா நித்யம் பிரசதனவதி சத்ததானாவதாக்கியான்னு சொன்னார். இந்த குளிர்ச்சியானது நித்தியம் நித்தியம் இருக்கு. ஸ்ரத்தையோட அமிழ்ந்து நீராடக்கூடியவர்கள் அவ ஏற்றுக்கொண்டதும் அவளுக்கே ஏற்றமுடையதாயும் திவ்யமானதுமான ரொம்ப பிருகத்தானதுமான ஒரு நடவாபி. சில பேர் வந்து நடவாபின்னா சில நடவாபி அப்படின்னு சொல்றா. அப்பேற்பட்டதான ஒரு விளையாட்டு திடலாய், ஒரு நீர்நிலையாய் இந்த திருவேங்கடமலையை வரித்து வெற்றியோடு விளங்குகிறதுன்னு சொல்ற. இந்த தயாதேவியானவள் இந்த திருவேங்கடமடையானை ஒரு நடவாபியாக உருவப்படுத்தி, தயாதேவியின் நடவாபியாக உருவப்படுத்தி சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறாருங்க. வஸ்துதகா என்னன்னா, இந்த வெம்பெருமானுடைய இந்த திவ்ய மங்கள விக்கிரக திருமேனியானது நடவாபியாக அமைந்திருக்குன்னு உள்பொருளா நமக்கு அமையிறது. இப்பேற்பட்டதான இந்த திவ்ய மங்கள விக்கிரக நடவாபியானது அதற்கு சொந்தக்காரி யாருன்னு கேட்டா நம் தயாதேவின்னா சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். இந்த நடவாபி எப்படி இருக்குன்னா, ரொம்ப சுந்தரமா இருக்கு, ரொம்ப அற்புதமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. கருணைதலும் தாமரையும் அங்கு இருக்குன்னு சொல்ல, நாபி பத்மஸ்புரண சுபகா நவ்ய நீலோத்பலாபா. அப்பேற்பட்டதான நீலோத்பலம் அந்த புஷ்பத்தை உடையதும் காந்தியை உடையதுமான அந்த தாமரையும் குளிர்ச்சியாயும் தெளிவாயும் நித்தியமாயும் இருக்கு. இந்த நாபி பத்மம் என்றது பரதத்துவத்தை காட்டுறதுன்னு சொன்ன. நீதோத்பலமானது என்ற விஷயமானது அந்த திவ்ய மங்கள திருமேனி பொலிவை நமக்கு காட்டிக் கொடுக்குதுன்னு மங்களாசாசனம். கிரீட்டாசைலம் எதுன்னா அதுவா இந்த நடவாபி இடம்பெற்றது. கிரீஷ்மே தடாகவ்ய சீத மனு பிரவிஷ்டான்னு சுவாமி தேசிகன் தெய்வநாயக பஞ்சாகரத்திலே சாய்கிறார். ரொம்ப ரமணீயம் பிரசன்னாம்பூம் அப்படின்னு சொல்றாத்த. எப்படின்னா இந்த நடவாபியான எம்பெருமான் மெய்யர்க்கே மையனாகும் விதியிலா என்னை போல, பொய்யர்க்கே பொய்யனாகும் புட்கொடு உடையகோமான் என்ற ரீதியிலே இவன் எப்போதும் அடியவர்க்கு மெய்யனாயிருக்கான், ஒரு போக்ய வஸ்துவாயிருக்கான், ஒரு திவ்யமான வஸ்துவா. திவ்யா காஜித் தயதி மகதி தீர்கா தாவகீனா அப்படின்னு சாய்கிறேன். ஒரு திவ்யமான வஸ்துவாயிருக்கான், எங்கும் காண்டர் கரியனாயிருக்கான். இது விஷயம்லாம் எங்களுக்கு நம்முடைய குளிரு வெங்கடத்தில இருக்கிறதுனால இங்க கோவிந்தன் குணம் பாடப்படுகிறது. இப்பேற்பட்டதான இந்த திருவேங்கட சுனை ஒரு நடவாபியாக எம்பெருமானே திருவேங்கடமுடையான இருக்கான். அந்த நடவாபியானது சாட்சாத்தான தயாதேவிக்கு மட்டும் சாஸ்வதமான வஸ்துவா இருக்கு. அவள் விளையாடும் இடமாக, அவள் பறந்து விளையாடும் இடமாக அவன் திருமேனி சௌந்தர்யம் இருக்கு. அதான் திருவேங்கட சுனை சொல்றா. அது கோனேரி அப்படின்னு சொல்றா அந்த ஏரிக்கு பேரு. அதாவது இது எப்படி இருக்குன்னா, நீண்டதுமாயும் மிக ஆழமாயும் ரொம்ப அகன்றும், அகன்றும்னா என்ன அர்த்தம், அகலமா இருக்குன்னு அர்த்தம். இந்த லீலா விபூதியிலே லீலைக்காக அமைந்ததுமான இந்த கிரீடாசைலத்திலே உள்ளது. கிரீடாசைலம்னா மலைன்னு சொல்றோம். இந்த கிரீடம் விளையாட்டுக்குண்டான மலை எங்க இருக்குன்னா, இந்த திருவேங்கட மலையே அவனையே மலையே திருவுடம்பு என்ற ரீதியிலே அவனே விளையாடும் இடமாகவும் நடவாபியாகவும் உள்ளான். இப்படிப்பட்ட நடவாபியை யார் ஆதரிக்கிறார்கள்னு சொன்னா, ஸ்ரத்தையுள்ளவர்களாலேயே அனுபவித்து நீராட அமைந்ததாக இந்த நடவாபியான எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை ரொம்ப அற்புதமா சாக்கிற. நாபி பத்மஸ்புரண சுபகா நவ்ய நீலோத்பலாபா கிரீடாசைலம் கமபி கருணே விண்வதி வேங்கடாக்கியாம் சீதா நித்யம் பசதனபதி சர்தானாவகாஹ்யா திவ்யா காஜித் ஜயதி மகதி தீர்கிகா தாவகீனா. தீர்கிகா தாவகீனா, இவையெல்லாம் ஸ்ரத்தை உள்ளவர்கள் எப்பொழுதும் அவனை தியானித்து நீராடும்படியான ஒரு திவ்ய மங்கள விக்கிரகமான இந்த நடவாபி அமைஞ்சிருக்கு. இந்த நடவாபிக்கு சொந்தக்கார் யார்னா நம்முடைய தயாதேவி அப்படின்னு சுவாமி தேசிகன் வந்து இந்த ஸ்லோகத்திலே வந்து ரொம்ப அற்புதமாக காட்ட, கீழ்ப்பதத்திலே வந்து எப்பேற்பட்ட பதவியும் துச்சம் துக்கம் நிறைந்தது, சாஸ்வதமானது திருவேங்கடமலை, அதை ஆசிரியிச்சா நமக்கு வந்து அந்தவிழா பேரும்பமான வைகுண்டம் கிடைக்கும்னு சொல்லி, இந்த பாசுரத்திலே நமக்கெல்லாம் ரொம்ப குளிர்ச்சியான தன் அறிவு வேங்கடமாயும் குளிரறிவு வேங்கடமாயும் உள்ள அந்த திருவேங்கடமுடியானுடைய ஸ்தலம் வாசஸ்தலம் அவனே இந்த தயாதேவிக்கு ஒரு நடவாபியாக இருக்கான். இந்த நடவாபியிலே ஸ்ரத்த உள்ளவர்கள் எம்பெருமான் அறிஞ்ச ஞானிகள் எல்லாம் குளிர்ந்து நீராடுறா அப்படின்னு சுவாமி தேசிய ஒரு அத்தியுதமான ஒரு விஷயத்தை இந்த ஸ்லோகத்திலே சாய்ச்சு நமக்கு அனுகிரகம் பண்றடியன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வேங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.